இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே, ஹோ வழியில் வந்தவள் நீயே. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே, ஹோ வழியில் வந்தவள் நீயே. மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே.